தேசமுய திருத்தொண்ட தொகை விரித்து அருளிய பெருமானார்க்கு குண்டையூர்கிழார் என்பார் சென்னில் பருப்பு முதலிய பொருள்களை முட்டாமல் கொடுத்து வந்தார். வானம் முறை வழங்காமையால் கடமையை செய்ய இயலவில்லையே என்று வருந்தினர். கனவின்கண் காட்சி நல்கிய இறைவர் நின் மலையை குவியல் குவியலாக அருளினர். இதனை அறிந்து சுந்தரர் பெருமான் திருவருளை வியந்து போற்றி ஆள்கள் பல வேண்டுமே என்று கோழிலியம்பெருமானிடம் வேண்டிப்பாடியருளிய திருப்பதிகம் நீள நினைந்தடியேன் என்பதாம். இத்திருப்பதிக பாராயணம் செய்வோர் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் நிறைந்த தேவரது வானுலகையே ஆழ்வர் என்பதாம். நெல் முதலிய உணவுப் பொருள்கள் எக்காலத்தும் நமக்கு கிடைக்கும் என்பது திண்ணம். ஏழாம் திருமுறை பண் நட்டராகும். நீள நினைந்தடியேன் உம்மை நித்தரும் கைதொழுவேன் வாழ்ந்த கண்மடவாள் அவள் வாழி வருந்தாமே கோடிலியம் பெருமான் குண்டையூற்றில நெல்லு செய்தயம் வேதியனே செஞ்சிரை நீர் வயல் சூற்றி கோழிலியம் பெருமான் அண்டமராயனே அவை அட்டி தரப்பணியே ஆதியோர் பெண்ணை வைத்தாள் படரும் சடை கங்கை வைத்தாய் மாதர் நல்லார் வருத்தம் அது நீயும் பொழிபுடை சூண்டையூற்றில நெல்லு பெற்றே ஆகியே அற்புதனே அவை அட்டி தரப்பணியே நங்கையை நீடத்தி வைத்தாய் ஒரு பூசல் செய்தாருளரோ சொல்லே வளம் புறவே குண்டையூற்றில நெல்லு பெற்றேன் அல்லங்களடியே அவை அட்டி தரப்பணியே உள்ளை முருவல்மை ஒரு பங்குடை முக்கண்ணனே பல்லய வெண்தலையில் பலி கொண்டுழல் பாதுவதா கொல்லை வளம் புறவில் திருக்கோளிலியம் பெருமான் அல்லலிணைந்தடியே கவை அட்டி தரப்பணியே உறவமரும் குழலாள் உமை நங்கையோர் பங்குடையாய் பறவை பசி வருத்தம் அது நீயும் அறிவி என்றே உறவமரும் பொழி சூழ் குண்டை ஊற்றில நெல்லு பெற்றேன் அறவம் அசைத்தவனே அவை அட்டி தரப்பணியே எம்பெருமான் உனையே நினைந்தேற்றுவன் எப்பொழுதும் பம்பமரும் குழலாள் ஒரு பாகம் அமர்ந்தவனே செம்பொன்னின் மாளிகை சூழ்ந்திரு கோழி எம்பெருமான் அன்பது வாய் அழகியே கவை அட்டி தரப்பணியே அன்பது வாய் அடியே கவை அட்டி தரப்பணியே அரக்கன் முடி கரங்கள் படத்திட்டயம் ஆதிப்பிரான் பறக்குமமா பறக்குமரம் அவர் அல்குளாள் பறவை அவள் வாடுகின்ற புறக்கிணங்கள் குறிகள் குண்டையூற்றில நெல்லு பெற்றேன் இரக்கமதாய் அடியேற்று அவை அட்டி தரப்பணியே தந்தயமால் பிரமம் பரந்தும் மிடந்தும் அயர்ந்தும் கண்டிலராயவர்கள் கழல் காண்பரிதாய பீரா கோழிலி எம்பெருமாம் அண்டமராயவனே அவை அட்டி தரப்பணியே சொல்லை பழம்புறவி திருக்கோழிலி மேயவனை நல்லவன் தாம் பரவும் திருநாவல ஊரனவன் நெல்லிட ஆட்கள் வேண்டி நினைந்தேத்திய பத்தும் வல்லார் அல்லல் கணங்குலகில் அண்டவானுலகாழ்வர்